சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் புயலில் அணையாமல் நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன் உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ உள்ள தாமரை மலராதோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருண்ட பொழுதும் புலராதோ இருண்ட பொழுதும் புலராதோ சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் மாறியதாலே சிரிக்கின்றோம் என்று சிரிக்கின்றோம்